السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ. الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا، من یهدیه اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله، اما بعد، فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد، فاعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يهب لمن يشاء اناثا ويهب لمن يشاء الذكور وَيُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا وَيَجْعَلُ مَنْ يَشَاءُ عَقِيمًا او كما قال صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام انما انا لكم مثل الوالد لولده وعلمكم اذا اعطيتم الغاية فلا تستقبلوها ولا تستدبروها او كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தின் வாழ்க்கை நெறியை நமக்கு கற்றுக் கொடுத்து, அந்த தீனுல் இஸ்லாத்தின் படி நாம் வாழும்பொழுது நமக்கு சில கடமைகளையும் சில உரிமைகளையும் வழங்கி, அந்த கடமைகளை நாம் முறையாக நிறைவேற்றி நமக்குரிய உரிமைகளை பெற வேண்டிய நபர்களிடத்திலிருந்து முறையாக பெற்று வாழும் பொழுது அந்த வாழ்க்கையின் இன்பத்தை உலகத்தில் அனுபவிப்பது மட்டுமின்றி அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான சுவையை இன்ஷா அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தில் நாம் அனுபவிக்க முடியும் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகிற்கு நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அற்புதமான மார்க்கம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எந்த ஒன்றையும் விட்டுவிடாமல், இந்த விஷயத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தெளிவான தீர்வில்லை அல்லது இன்னும் குறிப்பிட்ட விஷயத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தெளிவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் எல்லா விஷயங்களுக்குள்ள சிறப்பான ஒரு வழிகாட்டுதலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்க, நாம் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கக்கூடிய வாழ்க்கை திட்டத்தை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேவையான தீர்வை நாம் பின்பற்றுவது மட்டுமின்றி அதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லாதன் காரணமாகத்தான் இன்று உலகளாவிய அளவிலே குடும்ப ரீதியாக, அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முழு பொறுப்பாளிகள் முஸ்லிம்களாகிய நாம் தான். யாரோ ஒரு உலகத்தில் ஏதோ செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் எப்படி பொறுப்பாவோம் என்றால், அருமை சகோதரர்களே, உலகத்திற்கு வழிகாட்டிகளாக ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தினராகிய நம்மைத்தான் அல்லாஹ் ஆக்கினான். ஒரு பேருந்திலே சுமார் 50 பேர் பயணம் செய்கின்றார்கள். பேருந்தில் உள்ள 50 பேரும் தூங்குகிறார்கள், ஆனால் அந்த ஓட்டுநர் மட்டும் விழித்துக் கொண்டு தெளிவாக இருந்தால் பேருந்துக்கோ அல்லது பயணிகளுக்கோ எந்த ஆபத்தும் ஏற்படாது. சரியான முறையிலே, சொகுசான முறையிலே போய் சேர வேண்டிய ஊருக்கு சேர்ந்து விடுவார்கள். பேருந்தில் உள்ள 50 பேரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பாதி பேர் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், மற்றெல்லாம் உஷாரா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், பேருந்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் மட்டும் தூங்கிவிட்டார் என்றால், அருமை சகோதரர்களே, அந்த ஓட்டுநருக்கும் ஆபத்து, பேருந்துக்கும் ஆபத்து, பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கும் ஆபத்து. உலகம் என்ற பேருந்திலே பயணிக்கக்கூடிய பயணிகள் உலகத்தில் வாழக்கூடிய மற்ற சமுதாயத்தினர்கள், உலகம் என்ற பேருந்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் முஸ்லிம்களாகிய நாம். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய பொறுப்பை, ஒரு பெரிய கடமையை நம் மீது விதித்துத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற தவறும் பொழுது, தவறும் பட்சத்திலே நமக்கு மட்டும் அது அழிவல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் அழிவு, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அழிவு. எதன் காரணமாக? முஸ்லீம்களாகிய நம்முடைய கவனக்குறைவின் காரணமாக. ஆ, ஆகவே அல்லாஹ் வகுத்து தந்த வாழ்க்கை நெறியை, அல்லாஹ் வகுத்து தந்த வாழ்க்கை திட்டத்தை முதலில் முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்பதை நாம் தெரிந்து நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அந்த இம்ப்ளிமெண்ட் ஆனது, அந்த நடைமுறை சாத்தியமான மார்க்கமானது மற்றவர்களுக்கும் சென்று அதனால் இந்த உலகம் முழுவதும் சுபிட்சம் சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் வேதனையிலும் வேதனை என்னவென்றால், பொறுப்பு கொடுக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தையே நிர்வகித்து, இந்த உலகத்திற்கே வழிகாட்டி, இந்த உலகத்திற்கே அற்புதமான மார்க்கத்தை எடுத்து சொல்லி நேர்வழியில் செலுத்த கடமைப்பட்டுள்ள நாம், நேர்வழியில் செலுத்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ள நாம், நாமே அந்த நேர்வழியை பற்றி தெரிந்து கொள்ளவும் இல்லை, நடைமுறைப்படுத்தவும் இல்லை. அதனால் ஒட்டுமொத்த உலகமுமே இன்று அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகம் இன்று அழிவை நோக்கி செல்கிறது, அது அழிந்து கொண்டிருக்கிறது என்றால், அருமை சகோதரர்களே, அதற்கு முழு பொறுப்பாளிகளும் முஸ்லிம்களாகிய நாம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்ற நபிமார்களுடைய உம்மத்தினரை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஏனோ தானா என்று உலகத்தில் படைத்து, சரி ஏதோ வாழ்க்கையில் அமல் செஞ்சீங்க, அமல் செஞ்சா சொர்க்கம், அமல் செய்ய நரகம் என்று அல்லாஹ் படைக்கவில்லை. மாறாக நாமும் அமல் செய்ய வேண்டும், நாமும் அல்லாஹ் நேர்வழியை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்தோடு சேர்த்து மற்ற மக்களுக்கும் அதை எடுத்துரைக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பாரிய பொறுப்போடு அல்லாஹ் நம்மை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். அதிலே மிக முக்கியமான சகோதரர்களே, ஒரு மிக முக்கியமான பொறுப்பு, ஒரு மிக முக்கியமான கடமை என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்மகனும் அல்லது ஒவ்வொரு பெண்மணியும் முஸ்லீமாக பிறந்தவர்கள், முஸ்லீமாக வாழ்பவர்கள், அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாய கடமை. ஒரு ஆண்மகன் என்று இருந்தால், ஒரு பெண்மணி என்று இருந்தால், அவளுக்கென்று ஒரு குடும்பம் என்று வரும். அந்த குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எக்கச்சக்கமான மிக பெரிய பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட பொறுப்பு? ஒரு மிகப்பெரிய ஜெனரேஷனை பில்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார், குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்கிறார் என்றால், அந்த குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு பெரிய கடமையை கொடுக்கின்றான். என்ன கடமை? ஒரு வருங்கால சந்ததியினரை, வருங்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு. அந்த வருங்கால சந்ததி நல்ல சந்ததியாக அமையுமா அல்லது கெட்டு சீரழிந்த சந்ததியாக அமையுமா என்பதை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த தலைமுறையில் வாழக்கூடிய பெற்றோர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் சூராவிலே 44 ஆசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யஹபு லிமை யஷா இனாஸம் யஹபு லிமை யஷா துகூர். அல்லாஹ் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழும் பொழுது, குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கணவன் மனைவி என்ற தம்பதியினர்களில் அவன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றான், பெண் குழந்தைகளை. யஹபு லிமை யஷா துகூர், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள், ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்திலே வாழக்கூடிய தம்பதியினருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும், அவன் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் அன்பளிப்பாக கொடுக்கின்றான், வழங்குகின்றான். ஒரு தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கும் எனால், முஸ்லிம்களாய நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சுருக்கமாக சொல்வதா இருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய அன்பளிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தமிழில் குழந்தை செல்வம் என்று சொல்வார்கள். ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு குழந்தை செல்வம் என்று சொல்வார்கள். சாதாரண குழந்தை அல்ல, குழந்தை செல்வம். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த குழந்தையை ஒரு செல்வமாக, ஒரு அன்பளிப்பாக, ஒரு ஹதியாவாக, ஒரு காம்ப்ளிமெண்டாக அந்த குழந்தை அந்த பெற்றோருக்கு, அந்த தம்பதியருக்கு நாம் வழங்குகின்றோம் ஒரு அமானிதத்தோடு. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அவன் நாடியவர்களில் சிலரை மலடாகவும் ஆக்கிவிடுகின்றான். குழந்தை பிறக்காத தாய் தந்தை, தன் தந்தையோ இல்லை தாயோ யாரோ ஒருத்தரையோ இல்லை ரெண்டு பேரையுமோ அவன் நாடியவர்களை அவன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். ஆ, குழந்தையை பிறக்க செய்வதும் குழந்தை பாக்கியம் கொடுப்பதும் அல்லாதான், குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்குவதும் அல்லாதான். சில சமயங்களில் முதல் குழந்தையை அல்லாஹ் கொடுத்து விடுவான், அதற்கு பிறகு 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு அல்லாஹ் அவர்களை மலடாக ஆக்கி விடுவான், மலடாக ஆக்கி விடுவான். 15 வருடங்களுக்கு 20 வருடங்கள் குழந்தை இருக்காது, பிறகு 20 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த குழந்தையை கொடுப்பான். எத்தனை பேர் பார்க்கின்ற வாழ்க்கையிலே, சில பேருக்கு திருமணம்